లక్ష్మీనాథ సమారంభాం నాథ యామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత సవితరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీలేఖ సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. వృద్ధి పర్యంతరాజ సరస్వతీ తస్మై వేదాంత భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తి సరస్వతాంనా అన్యాస్తహస్తచరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవమయత్రీమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాస ద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్య నమస్కార. రఘువీర గద్యతుల 69వ చూర్ణికై స్వసమయ విఘటిత సుఘటిత సహృదయ సగధర్మ చారినికా. స్వసమయ தன்னுடைய సంకల్పத்தினாலே விகடித பிரிக்கப்பட்டும் சுகடித நன்றாக சேர்க்கப்பட்டும் இருக்கக்கூடிய சஹிருதய சகதர்ம சாரிணிகா. சஹிருதய மனத்துக்கு ஒத்தவர்களாக, ரெண்டு பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கும்னு அர்த்தம். சகதர்மச்சாரிணிகா, சகதர்மச்சாரிணியான பிராட்டியை உடையவனே அப்படின்னு இந்த சூர்ணிக்கையினுடைய சாமான்யமா ஒரு அர்த்தம். ரொம்ப அழகான சூர்ணிக்கை. சுவாமி தேசிகன் 69வது சூர்ணிக்கையினால பெருமாளும் பிராட்டியும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அக்னி பகவான் பிராட்டியினுடைய ஒரு பரம பாவனத்தை காண்பித்துட்டு தன் மகளா இருக்கக்கூடிய பிராட்டியை மாப்பிள்ளையான ராமனிடத்திலே உன்னுடைய சொத்து, இதை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைத்துட்டு போன பிறகு பெருமாளும் பிராட்டியுமாக எழுந்தொள்ளியிருக்கிறார்கள். அந்த எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தால் விசிஷ்டாத்வைத தத்துவமே அங்க பிரதிபலிக்கிறது. ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவம் தான் நம்முடைய சித்தாந்தம். எப்பவுமே ரெண்டு பேரையும் சேர்த்தே பார்க்கணும். அவ ரெண்டு பேருக்குள்ள இவன் வசத்தியா அவள் வசத்தியான்ற பேச்சு நமக்கு வேண்டாம். ஏகசாஸ்தா தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னு பார்த்தால் ஏகசாஸ்தா. வேத வாக்குகள் எம்பெருமான நாராயணன் எம்பெருமான் நாராயணன் ஒருத்தனே இந்த லோகத்துக்கு நாதன் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அந்த ஏகபதமானது தத்துவத்தை குறிக்கக்கூடியது. ஸ்ரீவிசிஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் அந்த ஏகபதமான சொல்லப்படுறது. ஆகையினால நாயகியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்தே தான் அவன் இந்த உலகத்தை வழிநடத்துகின்றான் அப்படின்றது சாஸ்திரத்து மூலமாக சித்தமான ஒரு விஷயம். பல இடங்கள்ல பிரமாதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயம். பெருமாளையும் பிராட்டியும் தனித்து பார்க்கிறது இல்லை நம் சித்தாந்தம். நீயும் திருமகளும் நின்றாயால் குன்றெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பற்றியினி அப்படின்னு முதல் திருவந்தாதியில நீயும் திருமகளும் நின்னாயால்னு ரொம்ப ஸ்பஷ்டமாகவே ஆழ்வார் சாதிக்கிறார். ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சால பலனால் உகந்தோரு உயிர்கள் காப்பானே கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே சால பலனால் அடியேன் இன்னும் தளர்வேனோ. ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதே, பிராட்டியோடு சேர்ந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எண்ணி கிடைக்குமோ தெரியலையோ. கிடந்தா கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டர்க்கே கருளி. தடங்கொல் தாமரை கண் வீடுத்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும். ஆழ்வார் மறுபடியும் ரொம்ப ரொம்ப அழகான பாசுரம் நம்மாழ்வார் திருவாக்கிலிருந்து உதித்த பாசுரம். எவ்வளவு நாள் நான் இந்த லோகத்துல கஷ்டப்பட்டு இருப்பேன், நீயும் தாமரை பூவில் இருக்கக்கூடிய உன்னுடைய மங்கையும் என்னை எப்போ வந்து ரட்சிக்க போகிறீங்க. அகலகில்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகழல் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில் நான் அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய உன்னுடைய பிராட்டியை திருவேங்கட மாமலையில நீயும் அவளும் சேர்ந்து இருக்கும் பொழுது வந்து சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கே, அதை காட்டிலும் வேற ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஆனால்தான் இந்த பாசுரத்தை மனசுல வச்சுட்டுதான் பாஷ்யகாரர் சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஸ்ரீபாஷ்யத்தை எழுதும் பொழுது முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதிலீல வினத விவித பூதவிரத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்த பிரம்மணி ஸ்ரீனிவாச பவதமோ பரஸ்மின் சேமு ஸ்ரீ பக்தி ரூபாம். பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு சாதித்தார். எத்தனையோ வார்த்தைகள் போட்டிருக்கலாம், ஆனாலும் கூட இந்த வார்த்தை ஸ்ரீனிவாசன் இருக்கக்கூடிய எத்திர ஸ்ரீஹி சர்வதா நிவசதி, எப்போ பெருமாளும் தாயாரும் எந்த இடத்திலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பெருமாளுடைய அனுகிரகம் அது சாட்சா ஸ்ரீனிவாசன். அந்த ஸ்ரீனிவாசனாக இப்பொழுது பெருமாளும் தாயாரும் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத வானர கூட்டங்கள்லாம் சேவிக்கிறது. அந்த அழக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமாக வர்ணிக்கிறார். ஜகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா நித்தியவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தம ஏவம் யதா ஜெகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீ தத் சஹாயினி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல பராசர பட்டர் சொல்றார். ஜெகதாம் உபகாராய, இவள் அவதரித்தது திராட்டி அவதரித்ததானது ஜெகத்துக்கு உபகாரம் பண்றதுக்காகத்தான் தவிர ஒரு கர்மாவின் பொருட்டு அவள் அவதரிக்கல. நித்தியவு ஏசா ஜெகன்மாதா, இந்த எப்படி பெருமாள் சர்வகதனோ பெருமாள் விபுவோ எப்படி அவனுக்கு எல்லா குணங்களும் பொருந்துருதோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நித்தியவு ஏசா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவ ஐயம் திஜோத்தம அது போல பிராட்டிக்கும் எல்லாம் பொருந்துருதுன்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். எப்படி ஜெகத்துக்கு சுவாமியாக ஜனார்தனன் இருக்கானோ அதே மாதிரி அவனுடைய சகாயத்துக்காகவே இவளும் சுவாமினியாக இருந்து கொண்டு இந்த ஜெகத்தை பரிபாலிக்கிறார் அப்படின்னு பராசர பட்டர் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்றார். நமக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாராதி கிரந்தங்கள்ல இதை நிறையவே தீர்த்து வைக்கிறார். இந்த சந்தேகத்தை பிராட்டிக்கு சர்வ குணங்களும் பொருந்தும் சொல்லிட்டு காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன் மோகினி பிரம்மேசாதி சுரவிரஜ சதயித த்வத்தாச தாசி கணஹ ஸ்ரீரித்யேவச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் த்வாம் வயம். சாட்சாத் பிராட்டியினுடைய பதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிகிறது. இந்த சூர்ணிகையால பிராட்டி லோகத்துக்கு பல விஷயங்களை சொல்றா. தன்னுடைய சங்கல்பத்தினாலே பிரிக்கப்பட்டும் நன்றாக சேர்க்கப்பட்டும் இருக்கக்கூடிய அப்படின்னு இருக்கு. இப்ப தன்னுடைய சங்கல்பத்தினாலேன்னு சொன்னால் அதுல பிராட்டி பதி பாரதந்திரியம் தான் பிராட்டிக்கு தெரிகிறது. அவள் தன்னிச்சையாக எதுவும் செயல்பட முடியாதுன்னு தெரிகிறது. பிராட்டிக்குன்னு ஒரு எந்த விதமான விஷயமும் கிடையாது. எல்லாமே பெருமாள் தான் நாதன். லோகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பெருமாள் தான் நாதன். அவளால் எதுவும் தன்னிச்சு செயல்பட முடியாதுன்றதுதான் சூர்ணிக்கைய மேலோட்டமாக பார்த்தால் தெரிகிறது. ஆனால் இங்க சில பாட்டங்கள்ல இல்லாத ஒரு வார்த்தை சகிருதயா அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சகிருதயன்ற பதம் இங்க இருக்கு, பல பிரதிகள்ல இன்னைக்கு இல்லை. அதனால இப்போ புதுசா போடுறவாள்லாம் இதையும் சேர்த்துதான் பிரிண்ட் போடுறா. ஸ்வசமய விகடித்த சுகடித்த சகிருதய சகதர்மச்சாரின் அப்படிதான் போடுறா. ஆனால் பிராச்சீன சில புத்தகங்கள்லாம் பார்த்தால் சகிருதயன்ற வார்த்தை இல்லை. பிரிவானத்துல இந்த சகிருதயன்ற வார்த்தை இருந்தால்தான் இந்த சூர்ணிகைக்கு அர்த்தமே சொல்ல முடியும்ன்றார். ரெண்டு பேருடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி ரெண்டு வண்டி இழுக்கக்கூடிய ரெண்டு மாடு ஒன்னா போனாதான் வண்டி ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போனால் வண்டி ஒரு பக்கம் ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாது. அப்படி ரெண்டு மாட்டுக்கும் எப்படி மனசுல ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்குமோ அதே மாதிரி இவாளுக்கும் மனசு ஒத்து போயிடுறது எல்லா விஷயத்திலும். அவனை அனுகிரகம் பண்ணணும்னு பிராட்டி நினைத்தாள். பெருமாள் அவனை அனுகிரகம் தான் பண்றார். பிராட்டி அவனை நிகிரகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாள். அவனுடைய கர்மாவினால பெருமாள் ஒருவேளை அவனை நிகிரகம் பண்ணணும்னு நினைத்தால் அவனுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக நடக்கும். நிகிரகத்துக்கு ஆளானவன் கூட பிராட்டியை பிரார்த்தித்தானால் அந்த நிகிரகம் கூட பூர்ணமா இருக்கக்கூடிய நிகிரகம் குறையலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. இப்படி பிராட்டியுடைய வியோகமும் சரி சஞ்சோகமும் சரி கர்மகிருத்தமா இல்லாமல் பெருமாளுடைய சங்கல்பத்தினால அமையக்கூடியது அப்படின்றபடினால ஆசிரிதாளுக்கு யார் விரோதிகளோ அவர்களை நிரசிப்பதற்காகவே பெருமாள் அவதரித்தான். ஆனால் இவா அவாளையும் ரட்சிக்கிறதுக்காக விரோதிகளையும் ரட்சிப்பதற்காகவே ஆசிரித ரக்ஷணம் எப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம்னு பெருமாள் எப்படி சாது பரித்ராணத்துக்காக அவதரித்து சாது பரித்ராணம் பண்றதுக்காக விநாசர்களை துஷ்கிருதம் பண்ணானோ அதுபோல் அல்லாமல் இவள் சாது பரித்ராணமும் பண்ணிண்டு யாரு துஷ்டர்கள் இருக்காளோ அவாளையும் திருத்தறத்துக்கு முயற்சி பண்ணிக்கொண்டு அதற்காகவும் காரியங்கள் அவள் பண்ணான்றது ராமாயணாதி கிரந்தங்கள்ல தெரியுது. அதனால இமாம் அபி விசாலாட்சிம் ரக்ஷிதாம் ஸ்வேன தேஜசாம் ராவணோ நாதிவர்த்தேத வேலாம் இவ மகோததி. ஜகாண்டத்திலே சொல்றான் இந்த ஸ்லோகத்தை. இவள் ராவணனை கூட வதம் பண்ணாலோ தவிர இவள் ராவணனையும் ரட்சிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாள். எதிவா அல்ல தேன மைத்ரி பவத்துதே எதி ஜீவித்தும் இச்சதி எதி ஜீவித்தும் இச்சதி அப்படின்னு சொன்னாள் சுந்தரகாண்டத்திலேயே. எவ்வளவோ பெருமாளுக்கு முன்னாடியே ராவணனுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணி பார்த்தாள். ஆகையினால ஆசிரித்தர்களை ரட்சிக்கணும் அப்படின்ற இந்த பொறுப்பானது பெருமாளை காட்டிலும் பிராட்டியின் இடத்துல அதிகமாக தென்படுறது. பெருமாள் ஆசிரித்தர்கள் துஷ்டர்கள் அப்படின்னு தனித்தனியா வச்சு பார்த்தான். இவ எல்லாரையுமே ஆசிரித்தாலத்தான் பார்த்தான். லோகத்துல இருக்கக்கூடிய சராச்சரங்கள் எல்லாத்தையுமே இவள் ஒரே மாதிரியான பார்வைதான் இருந்தது. நாலு பிள்ளை இருந்தால் அப்பாவுக்கு நாலு பிள்ளையில ஒரு பிள்ளை மேல பாசம் அதிகமா இருக்கும், ஒரு பிள்ளை மேல பாசம் கம்மியாக கூட தெரியலாம். ஆனால் அம்மாவா இருக்கக்கூடியவள் சர்வதா நான்கு பிள்ளை பிறந்தாலும் சரி எட்டு பிள்ளை பிறந்தாலும் சரி எட்டு பிள்ளையின் இடத்திலும் ஒரே மாதிரியான பாசம் தான் இருக்கும். அது துஷ்டனா ரெண்டு பேர் இருப்பான், ஆறு பேர் நல்லவனா இருப்பான். அதற்காக அவள் என்னைக்குமே துஷ்டர்களை தள்ளி வச்சிட மாட்டா. கடைசி பர்யந்தம் போராடி அவளையும் தன் பக்கம் சேர்த்து கொண்டு அவர்களையும் நல்ல வழிக்கு அழைத்து வரத்தான் அவள் முயற்சிப்பாள். அதைத்தான் பிராட்டி இந்த இடத்துல பண்ணிருக்கா. இந்த சூர்ணிக்கையில சொன்ன மாதிரி பார்த்தால் பெருமாள் சங்கல்பத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டும் சேர்க்கப்பட்டும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து லோகத்துக்கு ஸ்வசமய விகடித்த சுகடித்த சகிருதய சகதர்ம சாரிணிகா அப்படின்னு சொன்னது வந்து இந்த சகதர்ம சாரிணியா இருக்கக்கூடியவள் பெருமாளோட சேர்ந்தே இருக்கக்கூடியவள் பெருமாள் சங்கல்பத்துக்கு ஏற்றா போல நடக்கிறா அப்படின்னு சொன்னது லோகத்துல பதி சந்தானு வர்த்தனம் பண்றதுக்காக மட்டுமே. இனிவரும் காலங்கள்ல பெண்கள் கணவன் சொல்படி நடக்கணும் கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை இங்க காட்டுறதுக்காகவே எப்பவுமே பதி பாரதந்திரியம் ரொம்ப முக்கியம். அதுக்காக பதி பாரதந்திரியம்னா பதிகள் சொல்றத பெண்கள் கேட்டே தீரணும் அப்படின்றது கிடையாது. நல்ல விஷயங்களை கேட்கலாம், அநியாயத்தை எப்படி கேட்க முடியும், பதி பாரதந்திரம் இருக்கணும், பதி நல்லவனா இருந்தால். முக்குரேஷிங்க சொல்றான், ஜாமாதா விஷ்ணுவத்து பூஜ்யான்னு சொன்னார். அட முக்குரேஷிங்க சொல்லுவாராம், ஜாமாதா விஷ்ணுவத்து பூஜ்யா ஒத்துக்கிறோம், யாரு மகாவிஷ்ணுவை போல இருக்கானோ அவன் பூஜிக்க தகுந்தவன். ஜாமாதா ஒருத்தன் அயோக்கியனா இருக்கான்னா அவனை வந்து மகாவிஷ்ணுவை போல பூஜிக்க முடியாது இல்லையா. அதனால கொஞ்சம் திருப்திக்கணும் இந்த இடத்துல, ஜாமாதா விஷ்ணுவத்து ஸ்திதா பூஜ்யான். ஜாமாதாவானவன் மாப்பிள்ளையானவன் மகாவிஷ்ணுவை போல் யார் இருக்கிறானோ அவன் பூஜிக்க தகுந்தவன். எல்லா ஜாமாதாக்களும் மகாவிஷ்ணுவை போல பூஜிக்க தகுந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னான். அதுபோல பத்தினிகள், நம்முடைய கணவன் ஒழுக்கத்துடன் இருந்தான்னா அவன் சொல்படி கேட்டு பதி பாரதந்திரியத்தோடு இருக்கிறது தான் ஏற்ற இருக்கிறது தான் ஒரு ஏற்றம் இருக்கு. அதைதான் பிராட்டி இங்க காண்பிக்கிறார். சம்ரக்ஷணாய லோகானாம் ஸ்வசங்கல்பாத் வியுக்தயோ சம்யுக்தயோஸ்த ஸ்ரீ சீதாராமயோ கிங்கரோஸ்மி அஹம். வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா எழுதுறார் வியாக்கியானகாரர். லோகத்தை சம்ரக்ஷிக்கிறதுக்காக தன்னுடைய சங்கல்பத்தின் மூலமாக பெருமாளோட சேர்ந்தே இருக்கக்கூடிய பிராட்டிக்கு, பிராட்டின்னு மட்டும் சொல்லல இந்த இடத்துல, சீதாராமனுக்கு நான் என்றும் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெரியோர்கள் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்றத இந்த இடத்துல பிரார்த்தித்துண்டு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீவிசிஷ்டம் தான் தத்துவமே தவிர ஸ்ரீவிசிஷ்டம் இல்லாத வெறும் பிராட்டியை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. வெறும் பிராட்டியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர வெறும் பெருமாளை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் சேர்ந்து இருக்கக்கூடும், சேர்ந்து இருக்கிறதில் தான் நம்முடைய சித்தாந்தமே இருக்கு. பொருளொன்றன நின்ற பூமகள் நாதன் அவனடி சேர்ந்து அருளொன்றும் அன்பன் அவன் கொள் உபாயம் அமைந்த பயன் மருளொன்றிய வினைவல் விலங்கென்று இவையறிந்தவர் இவையை அறிந்தறிவார் இருளொன்றினா வகை என் மனந்தேற இயம்பினரே. அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடிய இந்த பாசுரத்துல பிராபியச பிரம்மணோ ரூபம்னு சொல்லும்போது பிரம்மத்தினுடைய சொரூபம் எது அப்படின்னு கேட்டால் பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்தே இருப்பவன் அப்படின்றதுதான் சுவாமி தேசிகனே காட்டுறார். அதனால இவை ஐந்து அறிந்தவர், ஐந்து அப்படின்னும் போது பிராபியச பிரம்மணோ ரூபம் அதுல முக்கியம் ஸ்ரீவிசிஷ்டம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன் நாளை பார்க்கலாம்.